பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். இரண்டு பேர் ஒரே தோணிக்கு போட்டி போட்டுக் கொண்டு அவரிடத்தில் வந்து கேட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒருவரை காமராஜர் தேர்ந்தெடுத்து விட்டார், இன்னொரு வரை தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த தொகுதியை கொடுக்கவில்லை. அவருக்கு கொஞ்சம் கோபம், அவர் ரொம்ப கோபமாக சொல்லியிருக்கிறார், நான் காங்கிரசுக்கு எவ்வளவு காலம் பாடுபட்டதும் காமராஜர் என்னை கைப்பற்றி விட்டார், எனக்கு அந்த தொகுதியை கொடுக்கவில்லை என்று கோபமாக சொல்லியிருந்திருக்கிறார். அதை கேட்டு அவரை கூப்பிட்டு விட்டு காமராஜ் சொன்னாராம், அப்பா நீ காங்கிரஸ் காரன் என்று சொன்னாய், ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நீ சொக்கா காங்கிரஸ், பக்கா காங்கிரஸ் கிடையாது, சொக்கா காங்கிரஸ், பக்கா காங்கிரஸ் கிடையாது, நான் யாருக்கு சீட்டு கொடுத்தேனோ அவன் பக்கா காங்கிரஸ், நீ சொக்கா காங்கிரஸ், இவருக்கு வந்தவருக்கு புரியவில்லை, எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று காமராஜர் கேட்டிருக்கிறார். நீ இந்த தேர்தலில் சீட்டு வாங்குவதற்காக கடல் சட்டையில் வாங்கி போட்டுக் கொண்டு வந்திருக்கிறாய், உன் சொக்கா தான் காங்கிரஸ், உள்ளே இருக்கிற பனியன் மில்லில் தயாரிக்கப்பட்ட பனியன், நீ மில்லில் தயாரிக்கப்பட்ட பனியனை உள்ளே போட்டு மேலே இந்த சொக்காவை போட்டிருக்கிறாய், ஆனால் தேர்ந்தெடுத்தேன் பார், அவன் உள்ளேயும் கதர் துணியில் பனியன் தைத்து போட்டிருக்கிறார், அவன் பரம்பரை காங்கிரஸ்காரன், நீ சொக்கா காங்கிரஸ்கார். இது ஒரு மனிதன் எவ்வளவு துல்லியமாக இன்னொரு மனிதனை உரைத்து பார்த்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம். பார்த்த மாத்திரத்தில் சில பேர் கண்ணாலையில் எக்ஸ்ரே எடுத்து விடுவார்கள், எக்ஸ்ரே எடுத்து விடுவார்கள். இன்னும் சில பேர் கண்கள் சிடி ஸ்கேன் கண்களை விட வலிமையான கண்கள், இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை ஆழமாக உரைத்து பார்ப்பார்கள். நான் இதை மீண்டும் சொல்கிறேன், லாப நஷ்ட வியாபாரத்துக்காக நான் மனதில் மனிதர்களை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் இந்த உலகத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு மட்டுமல்ல, உலகத்திலேயே சுவாரஸ்யமான விஷயம், மிகச் சுவையான விஷயம் மனிதர்களை படிப்பது. பகவத்கீதையிலே ஒரு இடம் வரும், கண்ணபெருமான் ஒரு ஞானத்தை போதிப்பார், உடனே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பார், கிருஷ்ணா இதை நான் எங்கு போய் படிப்பது, இதை நான் எங்கு போய் படிப்பது என்று ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு கண்ணன் ஒரு அழகான பதில் சொல்வார், சாதுக்களிடம் போய் படி. சாதுக்கள் என்றால் ஞானிகள், உண்மையிலேயே அடங்கியவர்கள், மனம் அடங்கியவர்கள். இதை புத்தகத்தில் படிப்பதை விட சாதுக்களிடம் போய் படி என்று வழி அனுப்புகிறார். ஒரு மனிதனிடத்தில் போய் நாம் படிக்கிற போது தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் ஆழமானவை, உள்ளுக்குள்ளே பதியக்கூடியவை. இங்கு நிறைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வந்திருப்பீர்கள், அவர்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் பாடம் நடத்துவதன் மூலம் ஒரு பிள்ளைக்கு பாடம் நடத்துவதை விட, புத்தகத்தை வைத்து பாடம் நடத்துவதன் மூலம் ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பதை விட, நீங்கள் பள்ளியில் நடந்து கொள்ளுகிற முறையின் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடியது அதிகம் என்பதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படி கைதட்டுவீர்கள் தான் நான் சொல்லாமலே இருந்தேன். சொல்லுகிற போது கருத்துக்களை மட்டுமே உள்வாங்க வேண்டிய ஒடிய நபர்களை காயப்படுத்துகிற வகையில் நீங்கள் உள்வாங்க கூடாது, மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் எப்படி நிற்கிறார், எப்படி நடந்து கொள்கிறார், என்ன பண்பாடான சொற்களை சொல்லுகிறார், என்ன மாதிரியாக அவருடைய அந்த பிஹேவியர், நடந்து கொள்ளுகிற நடத்தை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். எனவே நல்ல மனிதர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்து விட்டு போகிறார்கள். இந்த நூற்றாண்டில் மறக்க முடியாத மிகப்பெரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தினாலே சிறப்பு இருக்கிறது. இந்த நூற்றாண்டிலே இசை பேரரசி எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த தமிழ் மண்ணுக்கு உலக அரங்கத்தில் பெருமை சேர்த்து கொடுத்த பெண்மணி இசையரசி எம்எஸ் சுப்புலட்சுமி. அவர்கள் நன்றாக பாடுவார்கள் என்பதை எல்லோரும் கவனித்திருப்பார்கள். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆச்சரியமான பண்பு உண்டு. என்னை போன்ற பேச்சாளர்கள் யாராவது நமக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னால் பாம்பு போல் சீறுவோம், உடனே அதற்கு மறுப்பு சொல்வோம், சண்டை போடுவோம். ஆனால் மறுப்பதும் பதில் சொல்வதும் தான் சரியான பதில் என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னை, சில சமயத்தில் எந்த மறுப்பும் சொல்லாமல் இருப்பது வலிமையான மறுப்பு என்பதை கற்றுக் கொடுத்தவர் எம் எஸ் சுப்ரஷ்மி. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் வெங்கடேச சுப்ரபாதம் என்ற ஒரு குறுந்தகள் வெளிவந்தது. சமஸ்கிருத மந்திரங்களை பெண்கள் சொல்லுகிற போது ஸ்பஷ்டம், அதாவது மனுஷனுடைய மிகப்பெரிய வெற்றி, நீங்கள் யாராவது அவருடைய வீடியோ அதாவது நிழற்படத்தோடு கூடிய அந்த ஒளிச்சுருளை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தால் கூர்ந்து கவனியுங்கள். இப்போது பாடுகிற நம்முடைய நித்திஸ்ரீ மகாதேவன் சுதா ரகுநாதன் எல்லாருமே பாடுகிற போது எதிரிலே பாடல் புத்தகத்தை வைத்திருப்பார்கள், இல்லை என்றால் ஒரு லேப்டாப், ஏசுதாசை போன்றவர்கள் லேப்டாப்பில் பதிவு செய்து பாடலை வைத்திருப்பார்கள். எம் எஸ் சுப்பலட்சுமி பாடி வெளிவந்திருக்கிற ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு வீடியோ அந்த காட்சி எடுத்து பார்த்தால் எதிரில் ஒரு காகிதமோ எதிரில் ஒரு குறிப்பு நோட்டு புத்தகமோ எதிரில் ஒரு லேப்டாப்போ எதுவுமே இல்லாமல் மட்டும்தான் எம் எஸ் சுப்பலட்சுமி பாடுவாரே ஒழிய எதிரில் ஒரு குறிப்பு கூட எம் எஸ் வைத்துக் கொள்ள மாட்டார். ஏன் தெரியுமா? ஐயா பாடலில் பிழை வந்து விடக்கூடாது, அதனால் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் எனக்கு இப்போது பாடுகிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், அவர்களை விமர்சிப்பது என் நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் எம் எஸ் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய பழக்கம் ஒன்று இருக்கிறது. ஏன் எம் எஸ் எல்லாவற்றையும் மனதில் வாங்கிய பிறகு பாடத் தொடங்கினார்? இசை என்பதும் பாடல் என்பதும் மனதிலிருந்து மனதுக்கு பாய்வது, மனதிலிருந்து மனதுக்கு பாய்கிற ஒன்று உனக்கே மனப்பாடம் ஆகாத போது கேட்கிறவனுக்கு மனப்பாடம் ஆகாது என்பது மிகப்பெரிய ரகசிய பணி. எனவே மனதிலிருந்து மனதுக்கு போக வேண்டிய இசையை எதிரில் ஒரு லேப்டாப்பை வைத்துக் கொண்டு பாடுகிற போது 80% வேண்டுமானால் வெற்றி பெற முடியுமே ஒழிய 100%க்கு 100 வெற்றி பெற முடியாது. அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் மனதில் அதை மரணம் செய்ய வேண்டும் என்பது எம் எஸ் சுப்பலட்சுமி இசை உலகத்துக்கு கொடுத்திருக்கிற குறிப்பு. நாம் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல செய்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். எம் எஸ் உடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, பல பேருக்கு நம்முடைய வெற்றியோட ரகசியம் தெரியாது. நான் கூட உழைத்து சொல்லலாம், அதனால் சில பேர் வருத்தப்படக்கூடும் என்றாலும் கவலைப்படாமல் சொல்கிறேன், இசை என்பது ஏதோ மேட்டுக்குடிக்கு மட்டுமே சொந்தமானது என்று உலகம் நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த குடியில் பிறக்காமல் வெற்றி பெற்ற இசை பேரரசி எம் எஸ் சுப்பலட்சுமி என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் மேட்டுக்குடியில் வந்து பிறந்தவர் அல்ல, பின்னாளில் மேட்டுக்குடியை போன்ற ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டவர். என்னாலும் எம் எஸ் சுப்பலட்சுமி அந்த உலகத்தில் பிறந்தவர் அல்ல அவர். ஆனால் அவர் தன்னுடைய ஆற்றலால் ஒரு இசையில் எத்தனை பெரிய உச்சத்தை தொட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு வகையில் சென்ற நூற்றாண்டில் தங்கள் ஆற்றலால் தொட்டுக்கொண்டே இருந்தார். அரசியல் எடுத்துக்கொண்டால் அப்துல் கலாம் அவர்கள், கலாம் எத்தனையோ ஜனாதிபதிகள் ஜனாதிபதி மாளிகைக்கு வந்தார்கள் வடிவற்றார்கள் என்றாலும் கூட கலாம் ஜனாதிபதி மாளிகைக்குள் வந்ததும் ஒரு வரலாறு, வெளியேறியதும் ஒரு வரலாறு. கலாம் உள்ளே வருகிறார், பதவியேற்பு விழா முடிந்து உள்ளே வருகிறார். நெடிய 7 அடி உயரமுடைய ஒரு மனிதர் அவருக்கான மெய்காப்பாளர் அந்த உள்ளே காத்துக் கொண்டிருக்கிறார். கலாம் நுழைந்த உடனே மண்டியிட்டார், எதிரில் இருந்தவர் மண்டியிட்டார். கலாம் கேட்டார், என்ன நடக்கிறது, ஓட்டார் இல்ல உங்கள் ஷூவை கயற்றணும், அதான் மரியாதை. ஜனாதிபதி உள்ள வந்த உடனே அவருடைய ஷூவை கயற்றி வைக்கிறது ஒரு மரபு, அதுக்காக தான் காத்துக்கிட்டுகிறேன். யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஐயா நீங்கள் இப்போதுதான் புதிய வேலைக்கு வந்திருக்கிறீர்கள், வந்ததும் வராதுமாக என் வேலையை இல்லாமல் ஆக்குகிறீர்களே, நியாயமா என்றவர் கேட்டிருக்கிறார். ஆண்டா உன்னை டிஸ்மிஸ் பண்ணல, தோட்டத்துக்கு மாத்துப்பா, இவர் வந்து கார்டனை பார்க்க சொல்லு அப்படின்ட்டு என் ஷூவை கைட்டு கேட்டது எனக்கு தெரியும். இல்லை இங்க ஒரு மரபு இருக்கு, ஜனாதிபதி வெளியில போயிட்டு வந்தா அவருடைய ஷூவை கைட்டி வாங்கி வைக்கிறதுன்னு ஒரு வேலை இருக்கு, அதுக்கு தான் இதை நியமிச்சிருக்கிறார். வேண்டாம், என் ஷூவை எனக்கு கைட்டிக்கு தெரியும். இந்த முதல் நாள் சேர்ந்த போது யாரை இப்படி மாற்றினாரோ 5 ஆண்டுகளுக்கு பிறகு பதவி முடிந்து அந்த அரண்மனையிலிருந்து வெளியேறுகிறார், ராஷ்டிரபதி பவனிலிருந்து வெளியேறுகிறார் கலாம். யாரை தோட்டத்துக்கு மாற்றினாரோ அவரை வரை சொல்கிறார். அவர் வந்தவுடனே கலாம் அவர்கள் புறப்படுவதற்கு 2 சூட்கேஸ், அவருடைய புத்தகங்கள் அடங்கிய சூட்கேஸ், துணிமணி அடங்கிய சூட்கேஸ், 2 உள்ளிருந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் வைக்கப்பட்டது. காலிலே ஏற்றுவதற்காக 2 வெளியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த தோட்டங்களை பார்க்கிறவரை பார்த்து சொன்னார், நீ நிரந்தரமான பதவியில் இருக்கிறாய், நான் தான் தற்காலிகமான பதவியில் இருந்திருக்கிறேன், நீ இன்னும் வேலையில் இருக்கிறாய், நான் வேலையை விட்டுவிட்டு போகிறேன் என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாயா என்று கேட்டார். ஆம் ஊற்றுகிறேன். அந்த பூ வாழி கொண்டார், தண்ணீரோடு அந்த பூ வாழியை கொண்டு வா. அவர் இறக்கு கேட்கிறார் என்று தெரியவில்லை. உடனே அவர் ஓடி போய் அந்த பூ வாழியை தண்ணீரோடு கொண்டு வர்றார். 2 சூட்கேஸையும் முன்னால் வைத்துவிட்டு அந்த சூட்கேஸ்ல அந்த தண்ணீர் ஊற்றுனார். இந்த சூட்கேஸ் மேல இந்த தண்ணியை ஊத்து, ஐயா உள்ள இருக்கிறதெல்லாம் நனைஞ்சு போயிடுவியா, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு தண்ணியை ஊத்த சொல்றீங்களே, உள்ள இருக்கிறதெல்லாம் நனைஞ்சு போயிடுவியா, பரவாயில்ல ஊத்து, இந்த தண்ணியை மேல ஊத்து, அந்த சூட்கேஸ் மேல ஊத்து, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். கலாமோட பதில், ராஷ்டிரபதி பவனத்திலிருந்து ஒரு தூசு கூட என்னோடு வரக்கூடாது என்பதற்காக Remember, it is purely a personal affair. It is not an official visit. It is purely a personal affair. அவங்க என்ன செலவு பண்றாங்களோ அத்தனையும் கம்ப்ளீட்டா நோட் பண்ணு, பில் ப்ரிப்பேர் பண்ணு. அவங்க ஒரு டீ குடிச்சா கூட கணக்கு எழுதி வைக்கணும். அவங்க வந்தாங்க, அந்த ராஷ்டிரபதி பவன்ல ஒரு 7 நாள் தங்கினாங்க, அவங்களுக்கு டாக்ஸி எடுத்து கொடுக்குறாங்க, போறாங்க வர்றாங்க, பல பேர் பல இடங்களுக்கு போறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க, திரும்பி வர்றாங்க, சாப்பிடுறாங்க. ஒரு 7 நாள் முடிஞ்சு எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. நாயர் வந்து சொல்றாரு, எல்லாம் கரெக்டா போயாச்சு, அவங்க அனுப்பிச்சு வச்சாச்சு அப்படின்னு. வாட் இஸ் த டோட்டல் பில்? இது 3,72,000, 3,68,000 அந்த பில்ல சொன்னார். உடனே செக் புக் எடுத்து தன்னுடைய உறவினர்கள் ராஷ்டிரபதி பவனில் குடித்த டீக்கு உட்பட 3,00,000 சில்லறைக்கு செக் போட்டு கிடித்து கொடுத்த ஜனாதிபதியும் இதே நாட்டில் இருந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு நான் அறிந்து பார்க்க வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஜனாதிபதி தான் மறுபடியும் ஜனாதிபதி ஆக முடியாதபோது இந்த மக்கள் பார்த்துக் கொண்டார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மிக உன்னதமான ஒரு மனிதர், அவருடைய இந்த பழக்கத்தை கூட விட்டுவிடுங்கள். அந்த ஜனாதிபதியோடு வாழ்ந்த காலத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அருமையான ஒரு புத்தகம் அது. என்ன கலாமை படிக்க முடியாது, அந்த புத்தகத்தை மட்டும்தான் நான் படிக்க முடியும். ஆனால் பக்கத்தில் இருந்த அந்த செயலாளர் கலாமை படித்திருக்கிறார். ஒரு இடத்துக்கு புறப்படணும், அவர் சொல்றார் கொச்சினுக்கு போகலாம் அப்படின்னு. இவர் வந்து செக்ரட்டரி சொல்றார், இன்னைக்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? அந்த மழை பெய்யுது, பரவாயில்ல போகலாம். இல்ல இல்ல, மழையில வந்து ராஷ்டிரபதியோடைய ட்ரிப் வச்சுக்க முடியாது, அது டேஞ்சரஸ் போக முடியாது. அப்படியா அந்த வானிலை அந்த ஆபீஸ் அவருக்கு ஃபோன் போடுது. உடனே அவங்க ஃபோன் போடுறாங்க, ஸ்ட்ரெயிட்டா தானே போன பேசுற, நான் கலாம் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் பேசுறேன், மழை பெய்யுமா கொச்சியில? கண்டிப்பா பெய்யும். அப்ப நான் போகலாமா போகக்கூடாங்க? அதை சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. மிலிட்ரி சீஃப் அவருக்கு ஃபோன் போடு, போட்டு சொல்றேன், மழை பெய்யுமா கொச்சியில? நான் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் போகணும்னு, இப்ப நான் போகலாமா போகக்கூடாதா? அவர் மிலிட்ரி சீஃப் சொன்னார். அந்த சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லலாம், என்ன, மழையிலையும் போற மாதிரி மிலிட்ரியில விமானம் இருக்கு, மழையிலையும் தாண்டி போற மாதிரி மிலிட்ரியில விமானம் இருக்கு. அதை ஒன்னு சொல்லுங்க, போய் இறங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க கொச்சியில தான் இறங்கலாம், ஆனா இங்க இருந்து ஹெலிகாப்டர்ல நீங்க சுத்த வேண்டிய இடம் தான், சுத்த முடியாதுன்னு. இவர் பதில் பாருங்க, அங்க போய் பார்த்துக்கலாம். அங்க போய் நிக்குது மழை, அந்த ஹெலிகாப்டர் மேல எடுக்கணும். அந்த பைலட் வந்து சொல்றாரு, எடுக்க முடியாதுங்க, ஒரே மழையா இருக்கு, எடுக்க முடியாது. கலாமோட பதில், ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சொல்லி வச்சாலும் 15 நிமிஷத்துல மேகம் நல்லா விலகுது, வெயில் தெரியுது, போலாம் இல்ல? அவர் உயிரை கையில குச்சுட்டு சொன்னாரு, இங்கேருந்து போலாம்ங்க, அங்க இறங்க முடியாது. ஏன் அங்க மழை பெய்யுது இல்ல? கலாம் பதில் பாருங்க, அது வரைக்கும் போ, இறங்க முடிஞ்சா இறங்கலாம், இறங்க முடியாது இங்க வந்து இறங்கிக்கலாம். ஒரு மனிதனுடைய அந்த உறுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை எடுத்துட்டா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கான விஷயம். இப்ப நான் கல்லூரியில படிக்கிற இளைஞர்கள், வேலை வாய்ப்பு கேட்கிற இளைஞர்கள் இருப்பாங்க, போய் அவரை பார்த்துட்டு வாங்க, அவர் நம்மளை கேட்கறான், எத்தனை மணிக்கு அவர் இருப்பாரு? நான் போனா அவர் கண்டிப்பா இருப்பாரு. நீ போனா அவர் கண்டிப்பா இருக்கணுமா? அவர் என்ன உனக்கு வச்ச வேலையா? அவர் இருப்பாரு இல்ல? உனக்கு வேலை கொடுக்கறதா நம்ம பார்த்துட்டு சொல்றோம், அவர் இருப்பாரு கண்டிப்பா இருப்பாரு, கேட்டு சொல்லுங்க, அப்புறம் தான் நான் போறேன். சரிடா, அவர் இருக்கிறேன்றதுக்காக 8 மணிக்கு போய் பாருடான்னு சொன்னா அடுத்த கேள்வி கேட்பா. அப்ப நான் இங்க போறேன் இல்ல, கண்டிப்பா வேலை கொடுத்துவாரே, அவர் தான் முடிவு பண்ணணும், போய் அவரை பார்த்துக்குவா. இல்ல இல்ல, அவர் இடம் எங்க இருக்கு, அவர் அட்ரஸ் எது? உனக்கு ஒரு ஆள் சொன்னா அட்ரஸ் என்னன்னு நீ கண்டுபிடிக்க மாட்டியா? நீ இளைய தலைமுறையோட மனோபாவம் எப்படி இருக்கு தெரியுமா? போச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில கொடுக்கணுமே ஒழிய, எதுக்கும் அவங்களும் தயாராகிறதுக்கு தயாராக இல்லையே, நம்ம எப்படி ஒரு கலாம் மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி இந்த உலகத்துல அடைய முடியும்? இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் சொல்லிட்டு கலாம்ல இருந்து அடுத்த மனிதருக்கு போறேன். கலாம் எப்படிப்பட்ட ஆச்சரியமான மனிதர்னா, ராஷ்டிரபதி பவன்ல ஒரு ராஷ்டிரபதியா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு பெரிய விருந்து அந்த திறந்த வழியில கொடுக்குறாங்க. ஒரு 3,000 பேர் கலந்துக்கிற ஒரு பெரிய விருந்து. அன்னைக்கு நாயர் போய் சொல்ற இதே பிரச்சனை, என்ன, மழை பெய்ப்போம், கடுமையான மழை பெய்ப்போம். கலாம் சார் வந்து சொல்ற, சார் மழை பெய்ய போகுது சார், நம்ம ஓபன்ல வந்து அந்த விருந்த நடத்த முடியாது சார், என்ன பண்ணலாம்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ற, உள்ள நடக்கலாம். நான் அவர் எழுந்த வார்த்தை அப்படியே சொல்லுமா, ஒரு ஜனாதிபதியிடம் எரிச்சலை காட்டக்கூடாது என்பதற்காக நான் வாயை அடக்கி கொண்டு பேசினேன். ஏன் சச்ச ஃபூலிஷ் திங்? உள்ள உட்கார்ந்து நடத்தலாம், 700 பேர் உள்ள உட்காரலாம், 3,000 பேர் விருந்துக்கு வருவான். ஜனாதிபதி சொன்னார் வெளியே நடத்தக்கூடாது, உள்ள நடத்தலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ரொம்ப பணிவா எரிச்சல் அடக்கிக்கிட்டு சொன்னேன், ஐயா உள்ள 600 பேர் தான் உட்கார முடியும், நம்ம ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நான் அந்த போன் போட்டு பேசிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன், இவரை மாதிரி ஒரு குழந்தைத்தனமான மனுஷனை உலகத்தில் பார்க்க முடியாது. நான் அங்க போன் போட்டு பேசிட்டேன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு 2000 கூட ஏற்பாடு பண்ணி பார்ட்டி எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ண போது ஒரு அதிசயம் நடந்தது. ராஷ்டிரபதி பவனிலிருந்து புறப்பட்டு விருந்தில் கலந்து கொண்டு கலாம் திரும்பி போகிற வரை ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை. அவர் ராஷ்டிரபதி பவனில் நுழைந்த மறுதி நாளில் மழை பெய்ய தொடங்கியது. இத தி வீக் பத்திரிகை ஒரு தலையில் எழுதிச்சா. என்ன சொல்லி எழுதிச்சா தெரியுமா? ஜனாதிபதியிடம் இயற்கை பெருந்தன்மையாக நடந்து கொண்டது. இந்த உலகத்தில் மக்கள் நலனுக்காக வாழ்கிறவருடைய கருத்தை இயற்கை கேட்டு கட்டுப்படும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதன் டாக்டர் அப்துல் கலாம். நீங்க அவரிடமிருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சிம்பிளிசிட்டி, ஒரு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தா கூட ஒரு மனிதன் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம். திருப்பூர்ல ஒரு விழாக்கு வராரு சார், கம்பன் விழா. நான் அடுத்து பேசணும் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் போய் ஒரு மகா நிபுணர், ஒரு செகண்டா அப்படியே ஆடியன்ஸ் நிறுத்திட்டு அப்படியே அச்சாட் பாருங்க. என் இனிய மாணவ நண்பர்களே, நான் பேசுவதற்காக வரவில்லை, அடுத்து அண்ணன் ராதா பேசுவார் என்பதை அறிவிப்பதற்காக வரவில்லை. வணக்கம் கிடையாது, நீலாம்பட்சம் வரேன். ஒரு வயசானவன் மூணு மாடி ஏறிட்டா இவங்க அறிவிக்கிறேன். வயசானவன் மூணு மாடி ஏறிவிடுவேன், அவன் மூணு மாடி ஏறிட்டா இவங்க அறிவிக்கிறேன். பேசு பேசு, நீ பேசு, மூச்சே வராதவங்க எப்படி பேசுவது? அடுத்த வார்த்தை சொன்னா சார் மனுஷன் எவ்வளவு பெரிய அறிவழிப்பாரு. முடியல முடியலன்னு சொல்ற என்னையும் நீ இந்த பாடு படுத்துறியே, நாளைக்கு நீ எல்லாம் மாட்டு வைத்தியம் இருப்பற. என்ன காமெடி மருத்துவ கல்லூரி, நாளைக்கு நீ எல்லாம் மாட்டு வைத்தியமா இருப்பற, அது ஒண்ணுமே சொல்லாத. ஒரிஜினல் திங்கர், அது ஒண்ணு சொல்லாத. நீ எல்லாம் டாக்டர், அடுத்தவன் கஷ்டம் தெரியல உனது, வயசான மூணு மாடி அறிவிட்டார. ஒரு 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, சர்தார் வல்லபாய் பட்டேல் கடுப்பாயிட்டார். இவருக்கு போன் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீ ஒரு மரியாதைக்காக என்ன வந்து பார்த்தியா? என்னை வந்து பார்க்க வேணாமா? உன்னை விசாரிக்கத்தான் வந்திருக்கிறேன், நீ வந்து பார்க்க வேணாமா? ஓபிஆர் பதில் பாருங்க, என்னை விசாரிக்கத்தான் நீ வந்திருக்கிற, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற. நீ என்ன விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிற போது உன்னை ஏர்போர்ட்ல வரவேற்றாலோ உன்னை இங்க வந்து நான் உபசரிச்சாலோ அது நீ செய்ய வந்த காரியத்துக்கு சரியா இருக்காது, கௌரவமா இருக்காது. அதனால என்னை பத்தி என்ன வேணா விசாரிச்சுக்கோ, நான் என் வேலையை பார்க்கறேன், நீ உன் வேலையை பாரு பதில். இதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பதில் தான் அதோட டாப். என்ன தெரியுங்களா, அவர் உடனே சொன்னார், கேட்டா இந்த ஆளு பத்தி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? நான் இவர் எப்படிப்பட்ட ஆள் விசாரிக்கிறதுக்காக வந்தேன், ஒரு மரியாதையை கூட என்னை வந்து பார்க்கணும்னு தோணல, நெருப்பு மாதிரி அவன் இருக்கிறான், அவரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க யாரும் உருப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பிளைட்ல ஏறி அவர் டெல்லி போறார். என்ன முக்கியம், இன்றைக்கு யாரும் நேர்மையாக இருந்தால் போறாது, அவனுக்கு மேல் இருக்கிற அதிகாரி அவனை விட நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நாடு உருப்பிட முடியும். நான் மட்டும் நேர்மையா இருந்தா போடுமா? இன்னும் விசாரிக்கிறவன் நேர்மையா இருந்தாலும் நான் நேர்மையா இருக்க முடியும். ஒரு காலத்து பாரம்பரியம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஓபிஆர் ஒரு அடையாளம், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு அடையாளம். எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த நாட்டோட வரலாற்றை கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். எழுத்துலகத்தில், திரையுலகத்தில், நடிப்பு உலகத்தில், நடிகர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய ஒரு ஆச்சரியமான பண்பு, ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வருகிறார், அதாவது நிகழ்ச்சி அல்ல ஒரு ஷூட்டிங் வருகிறார் அப்படின்னு சொன்னா, அண்ணே 8 மணிக்கு ஷூட்டிங்னு அவர்கிட்ட சொல்லிட்டா 7:55 மேக்கப்போட உட்காந்துருப்பார் சிவாஜி கணேசன். ஒரு நாள் நடிகாரத்தை மிஸ் பண்ண மாட்டார், டைட்டை மிஸ் பண்ண மாட்டார். ஒரு ஆச்சரியம் பாருங்க, நடிகர் சிவகுமார் ஒரு முறை சொன்னார், நான் அவரோட படத்தில் நடிக்கும் போது, நடிகர் கழகத்தோட நடிக்கும் போது ஒரு நாளாவது அந்த ஆளை கூட சீக்கிரமா வந்தோம்னு நான் நினைப்பேன். நான் நடிச்ச ஒரு நாள் கூட அவர் வந்தது இல்லை, எனக்கு முன்னாடி இந்த படம் அதுவும் மேக்கப்போட. என் டி ராமாராவ் ஆந்திராவில் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய செல்வாக்கா இருந்தவர் என் டி ராமாராவ். என் டி ராமாராவ் படத்தில் நடிக்கும் போது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல என் டி ராமாராவை ஒரு படத்துக்கு புக் பண்ணணும். ஏவி நேற்று அவர் மகன் சரவணன் சொல்லி நீ போய் அவரை என் டி ராமாராவை பிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற. ஏவிஎம் சரவணன் சார் எனக்கு நல்ல நண்பர், அவர் சொன்ன செய்தி இது. உடனே ஏவிஎம் சரவணன் என் டி ராமாராவ் சார பார்த்து கேட்கிறார், உங்களை பார்க்க வரணும், நான் எப்ப வரலாம், உங்களை பார்க்க வரணும், அப்பா பார்க்க சொல்லியிருக்காங்க, நான் எப்ப வரட்டும், இப்படி யோசிச்சு என் டி ராமாராவ் சொன்னாரா, 4 மணிக்கு பார்ப்போமா, 4 மணிக்கு. உடனே ஏவிஎம் சரவணன் சார் ஒரு வார்த்தை சேர்த்துட்டார், ஈவினிங் 4 மணிக்கு நான் அவளை எங்க பார்க்கணும், ஸ்டுடியோல பார்க்கணுமா வீட்டில் பார்க்கணுமா? என் டி ராமாராவ் சொன்னாரா, ஸ்டாப், நான் ஈவினிங் எப்ப சொன்னேன், நான் ஈவினிங் சொன்னேன், 4 மணின்னு. அப்போ எப்பண்ணா, காலையில், காலையில 4 மணிக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட். ஏவிஎம் சரவணன் சொல்ற, இந்த பெருமாள் நடிச்சு நடிச்சு இந்த திருப்பதி பெருமாள் மாதிரி ஆயிட்டாரு, காலங்காலத்தால கடைசி வச்சுக்கிறாரு, 4 மணிக்கு அவர் ஆளை பார்க்க போறது காலையில. சரி, நீங்க சொன்ன, நான் 8:30க்கு எல்லாம் எழுச்சி திருப்பதி கோவிலுக்கு போடுவார், குளிச்சு எல்லாம் பண்ணு ரெடியா, 4 மணிக்கு போகட்டே திட்டுவாருன்னு 3:45 வாசல்ல போய் காரை நிறுத்திட்டு 4 மணிக்கு கதவு தட்டினா, என் டி ராமாராவ் எப்படி வந்தாருன்றத ஏவிஎம் சரவணன் சார் சொல்றார். என்ன ஷூட்டிங்க்கு போக வேண்டிய ஃபுல் மேக்கப்போட வந்திருக்கிறது. கேட்டானா, என்னன்னா உன்னோட பேசணும், உன்னோட பேசுற டயத்தை நான் விட்டுட்டேன்னா அங்க போய் மேக்கப் போட்டா லேட் ஆயிடும், அதனால நான் வரக்குள்ள மேக்கப் போடைய ரெடி ஆயிட்டு உட்காந்து பேசலாம். விடிய காலம் 4 மணிக்கு பாருங்க, ஒரு திரையுலகத்துல இருந்தவர் தான், ஆனா பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெறும் கலை ஆற்றல், அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதான் சொன்னா, அவர் வந்து பாபு சிதம்பரம் பிள்ளையார் நடிச்சார் இல்லையா கப்பலோட்டிய தமிழன்ல, ஒரு அந்த வஸ்திரம் போட்டிருப்பார் சார் சிவாஜி கிட்ட, ஒரு ஆச்சரியம். அவர் மட்டுமல்ல, அவர் அந்த வஸ்திரம் கூட நடிக்கும். எப்படி அப்படி ஒரு சென்ற நூற்றாண்டுடைய மிகப்பெரிய கலை பொக்கிஷம், ஒரு பெரிய தாக்கம் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இலக்கிய உலகத்தில், பேச்சுலகத்தில், நான் வந்து சமய சொற்பொழிவாளராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவன். சமய சொற்பொழிவாளராக வந்துட்டு அது குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள நிற்கிறது, எல்லாருக்கும் பயன்படணுமே என்னுடைய சிந்தனை போக்கு மாற்றிக்கொண்டவர். ஆனா எனக்கு ஆரம்பத்தில் பேச்சுலகத்தில் நான் வருவதற்கு, சமய உலகத்துக்கு வருவதற்கு எனக்கு வழிகாட்டியா இருந்தவர் கிருபானந்த வாரியார் தான். வாரியாருடைய பேச்சில், வாரியாருடைய அந்த கடை கோடியில் இருக்கிற மனிதனுக்கு கூட கஷ்டமான ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்தை எடுத்து அவனுக்கு பரிசு கொடுத்துட்டு, ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க, அவன் சரியா தான் சொன்னான், ஏன் சிரிக்கிறீங்க, எல்லாரும் சிரிச்சா சிவாஜின்னு சொல்லிட்டாங்க பாக்குறீங்களா, நம்ம நேருஜி நேதாஜி ஜி போட்டு பேசலையா, அந்த மாதிரி சிவாக்கு ஜி போட்டு சிவாஜின்னு பேசலாம். இப்ப அவர் சாமர்த்தியம் இல்லை, நான் சின்ன பையனா இருந்து அவர் எப்படி அப்சர்வ் பண்றேன், இந்த மனுஷன் எவ்வளவு கிரமான ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ற, எவ்வளவு அழகா ஒரு பையன் அவமானப்படாதபடி காப்பாத்தி அவனை மெயின்டைன் பண்ற, தன்னுடைய ஆடியன்ஸாவே மெயின்டைன் பண்ற, இனிமே அவன் எப்பவும் அவனுடைய ஆடியன்ஸா மாறிடுவான் வாழ்க்கை. இது எதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு துறையிலும் பழங்கள் கொட்ட போட்டவங்க சில பேர் இருக்கிறார், அவங்களுடைய தனித்திறமை தனித்தன்மை ஒரு பிரச்சனையை கையாளுகிற முறை, இது எல்லாமே ஒரு வகையில பெருமை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வயிற்று வலி இருந்தது, உடம்புல எவ்வளவோ சிக்கல் இருந்தது, நோய் இருந்தது, சங்கீதத்துக்கும் சுருதி வேணும், அவர் சௌக்கியமா இருக்கிறதுக்கும் சுருதி வேணும். அதுல கொஞ்சம் சுருதி சேர்த்துட்டாரு, கொஞ்சம் சுருதி சேர்த்துட்டா சங்கீதம் கொஞ்சம் ஆளுநர் பண்ணுவாரு. என்னமோ சங்கீதத்தை போட்டதுல பாருங்க, அது மகாராஜா காலேஜ் அவரு கோபம் வந்துச்சு. மைசூர் மகாராஜா அவர் வெளியே போய் சொல்லு அப்படின்னு வெளியே உடனே வந்து அவருக்கு சொல்லிட்டாங்க, இனிமே நீங்க இருக்கக்கூடாது, ராஜா கோபப்படுற, மகாராஜா கோபப்படுற, கோபம் பார்ப்போம் அப்படின்னு. இவர் வாசிச்ச உடனே ரொம்ப சங்கடப்பட்ட ஆள் யாருன்னா மைசூர் மகாராஜா. ஏன்னா அவருக்கு சங்கீதம் தான் பைத்தியம், இவர் அருமையா வாசிக்கிறாரு. நேற்றுக்கு திட்டி வெளியே போய் சொல்லிட்டாரு, உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஆளை விட்டு அனுப்பி பரவாயில்ல அவரை உள்ள வந்து வாசிக்க சொல்லு, நம்ம அரண்மனையே உள்ள வந்து வாசிக்க சொல்லு. அவங்களுமா வந்திருக்காங்க, ஐயா நீங்க உள்ளேயே வந்து வாசிக்கலாம் மகாராஜா சொல்றாரு. இவர் சொல்றாரு, வேணும்னா அவரைக்கு வந்து கஷ்டம். என்னன்னு கேட்டா, சங்கீதத்துல நான் தான் ராஜா, மகாராஜா வேணா நீங்க வந்து உட்காந்து சொல்ல, நீங்க நம்மனா நம்ம குதிரை குட்டிலிருந்து மைசூர் மகாராஜா வந்து உட்காந்துட்டு இந்த சங்கீதத்துல இந்த ஈடுபாட்டாரு, அவர் வந்து பணிவா உட்காந்துருக்காரு. இவர் ராஜத்தை வாசிக்கிறதெல்லாம் ஃபுல்லா கேட்டாரு, அருமையா வாசிச்சாரு. கூட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு மைசூர் மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம், எந்திரிச்சாரு, பக்கத்துல இருக்க திவான கூப்பிட்டாரு, கூட்ட எப்படி இருந்தார், அப்படி என்ன அர்த்தம், மரியாதை பண்ண செய்ய வேண்டிய மரியாதை பண்ணிட்டு அப்படின்ட்டு அது முக்கியம் இல்லை சார், அதை விட ரொம்ப அழகு. காலையில திருவிக்கா சிவபூஜை பண்ணுவார், அதுக்கு தினம் பூ பறிச்சு அதை பூஜை பண்ண வழக்கம் உண்டு. பெரியார் வீட்டில் தங்கியிருக்கா சிவபூஜை பண்ண போற, காலையில தோட்டத்துக்கு வந்து பூ பறிக்கலாம்னு வந்தா இவருக்கு முன்னாடி பெரியார் வந்து பூ பறிச்சு கொடுக்குறாரு, பூ பறிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ திருவிக்கா மெதுவாக கேட்டா, உங்களுக்கு தான் சாமி மேல நம்பிக்கையே கிடையாது, அப்புறம் ஏன் பறிக்கிறீங்க? இவர் பதில், உங்க மேல மரியாதை உண்டு இல்ல, உங்க மேல எனக்கு மரியாதை உண்டு இல்ல. பாருங்க, நமக்கு இன்னொருவருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்தா கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க கடமைப்பட்டவன் என்கிற பண்பை மனசுல குண்டுபிடி மடத்துக்கு போறாரு பெரியாரு. இவர் தட்டை பெரியார் குண்டுபிடி மடத்துக்கு போய் அங்கே சிற்றுண்டி ஏற்பாடாயிருக்கு. இது அடிகளார் நேரடியாக அடிகளார் அவர் பேசும்போது சொன்ன செய்தி பின்னாடி பத்திரிகை எல்லாம் வந்தது. என்ன கேட்டாலும் அவன் என்ன சொன்னாலும் சொல்லிட்டான். நான் அந்த ஜீவத்தை தொகுதி தூக்கிட்டே வர. இந்த ஆள் மனுஷன் பேச முடியாது, நான் நிச்சயமா நான் வரேன் அப்படின்னு உட்கார சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே காமராஜர் ஒரு கமெண்ட் சொன்னாரா, இந்த பத்து கிருஷ்ண மூர்த்தி சொன்ன வார்த்தை, என் பூதேவி நீ எல்லாம் பவர்லதான் நாடு உருவமா, என் பூதேவி செக்ரட்டரியும் அவங்க செக்ரட்டரியும் பேசுறாங்க. ஏன் நீங்க பேச மாட்டீங்களோ, நீங்க நேரம் ஒரு முரண்பாடு வந்துருச்சுன்னு வச்சுங்க, நாம கொஞ்சம் தயங்குவோம். ஒரு முறை தந்தை பெரியார் உட்கார்ந்து இருக்கார், ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நீங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாள் கடவுள் உங்களை ஏற்காமலே வந்துட்டார்னு வச்சுங்க, திடீர்னு கடவுள் உங்களை ஏற்காமலே வந்துட்டார்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரியார் சொன்னார், ஒத்துக்கோ சாப்பாட்டுக்கு போடக்கூடாது, நம்ம எல்லாம் உள்ளூர்காரங்க, திருவண்ணாமலை பிரதேசம் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். காற்றில் மிதப்பது என்பது ஒரு பெரிய அற்புதம் அல்ல. நீ செய்கிற காரியத்தை ஒரு ஈ செய்யும். காற்றில் ஈ பார்த்தது இல்லையா? நீ செய்கிற அற்புதத்தை ஒரு ஈ செய்யும். தண்ணீரில் மிதக்கிற அற்புதத்தை நான் செய்யட்டுமா என்றேனே, அதை ஒரு நீ செய்யும். இந்த இத்தனை பெரிய படைப்பில் ஒரு ஈ செய்வதை நீ கற்று வைத்திருக்கிறாய். ஒரு நீ செய்வதை நான் கற்று வைத்திருக்கிறேன். இது ஒருபோதும் ஆன்மீகமாக ஆகாது. முதலில் இந்த எண்ணத்தை நிறுத்தும். அது என்ன ஒரு மெச்சூரிட்டி, என்ன ஒரு மெச்சூரிட்டி, அது பெரிய விஷயம் அல்ல. ஒரு நாள் அசந்து சரி ஓப்பனாவே கேட்கிறார் ராபியாவை பார்த்து, போய் கொண்டு மேரி, நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது, நாம ஏன் கல்யாணம் பண்ணி வாழக்கூடாது? அதுக்கு நேரடியாக தப்பா போய் சொல்லல. அப்ப ஒரு கேள்வி கேட்டா, நீ படைப்பை பத்தி என்ன நினைக்கிறேன், நிலத்துல அவரமா வாங்க முடியாது. ஏக்கர் ஏக்கரா வாங்கி அதை ஒரு பெரிய பூதான புரட்சியின் பொருள் பாக்கியம். இப்ப நான் தொட்டு நீ ஞானி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தன் தொட்டா மறுபடியும் இதே ஆளாயிடும். இப்ப நான்